ஸ்ரீமதே ஸ்ரீ வராஹ மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே வகுலபூஷண மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமத் ஸ்ரீ கோதாயை நமஹ, ஸ்ரீ ரங்கநாத திவ்யமணிபாதுகாபியாம் நமஹ, ஸ்ரீ தரங்கமுகநந்தினி ஹேமாப்ஜ நாயிகா சமேத ஸ்ரீ தேவநாத பரபிரம்மனே நமஹ. ஸ்ரீமான் வெங்கடநாச்சாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோமி சந்நிதத்தாம் சதாசதி ராமானுஜ தயாபாத்திரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாச்சாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயா முனமத்ய மாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ரிநாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ச தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய நஃ குலபதேர் வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்க்ரியுகலம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்ய மகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீபக்திசார குலசேகர யோகி வாஹான் பக்தாங்கிரிரேனு பரகால யதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குசமுனிம் பிரணதோஸ்மி நித்யம். நீலாதுங்கஸ்தனகிரி தடீ சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாராத்யம் ஸ்வம் ஸ்ருதி சதசிர ஸ்தித்தமத்யாபயந்தி சோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜினி கலிதம் யாபலாத் கிருத்ய புங்க்தே கோதாதஸ்யை நமைதமிதம் பூயையே வாஸ்து பூயா அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருள வல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்னை விதி என்னை மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. இன்று அஞ்சாவது பாசுரம் நமக்கு பிராப்தமாயிருக்கேன். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநேரிய முனைத்துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் மணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோரெம்பாவாய். ஐந்தாவது பாசுரம் ஐந்தைந்து விஷயங்களா நிறைய சொல்லியிருக்கா இதுலயும். மாயனை, மாயனைன்ற இந்த ஒரு பதத்துக்கு ஒரு வார்த்தையில அர்த்தம் சொல்லணும்னா அது கிருஷ்ணாவதாரம். ஏன்னா மாயங்கள் வந்து நிறைய அவதாரங்கள்லயும் பண்ணிருக்கார் பெருமாள். ஒரு தூண்லேந்து நரமும் செம்மமும் கலந்து வந்ததும் ஒரு மாயன்தான். ஒரு வாமனனா வந்து உலகை அளக்கும் போது திருவிக்ரமா மாறினவனும் மாயன்தான். ஒரு கல்ல பெண்ணா மாத்தி அந்த அகலிகையோட சாபம் தீர்த்தவனும் மாயன்தான். ஆனா இங்க மாயன் அப்படின்னு யார சொல்றா அப்படின்னா மண்ணு வடமதுரை மைந்தன். என்ன மாயன், என் மாயன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா விதவிதமான ஆச்சரிய சிருஷ்டிதங்கள் உடையவன் அப்படி நம்மளால நினைச்சே பார்க்க முடியாத ஆச்சரியமான சிருஷ்டிதங்கள் உடையவன் தான் மாயன். அதாவது தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம்னு பிறக்கும் பொழுதே ஒரு ஆச்சரியம். நாலு கை சங்கு சக்கரத்தோட பிறந்தார், இரவோடு இரவா இடம் மாறினர், பூதனாவதம் சகடாசுரவதம் வாயில உலகத்தையே காமிச்சது, கோவர்தன மலைய கொடையா புடிச்சது, இத்தினூண்டு குழந்தையா இருந்து அவ்வளோ பெரிய சானூரன்ற மல்லனை கொன்றது, கம்சவதம் பாஞ்சாலியோட மானத்தை காப்பாத்தினது, உத்திரையோட கர்ப்பத்தை காத்து கொடுத்தது, இது எல்லாமே ஆச்சரிய சிருஷ்டிதங்கள் தான். ஒன்னு ரெண்டுன்னு இல்ல, கிருஷ்ணாவதாரம் முழுக்கவே ஆச்சரிய சிருஷ்டிதங்கள் தான். அதனால மாயன்ற பதமானது நேர கிருஷ்ணனை குறிக்கிறது தான். மாயன் அப்படின்னா வெறும் ஆச்சரிய சிருஷ்டிதங்கள் பண்றவன் மட்டுமா அப்படின்னா சில பேர் என்ன சொல்லுவா, அதெல்லாம் இல்ல, ஆச்சரிய சிருஷ்டிதங்கள் பண்றவன்லாம் இல்ல, இல்லாததை இருக்கிற மாதிரி யார் காட்டுவானோ அவன்தான் மாயன், மாயமா எவன் பண்றானோ அவன்தான் மாயன் அப்படின்னா அப்படியும் அது கிருஷ்ணன் தான். அதாவது வடக்கில் அகம்புக்கிருந்து மின்போல் நுண்ணிடையால் ஒரு கண்ணியை வேற்றுருவம் செய்து வைத்த அப்படின்னு ஆழ்வார் பெரியாழ்வார். என்ன அப்படின்னா ஒரு பொண்ண மாத்தி காமிச்ச, பொண்ணா இருக்கிறவளை இருக்கிற ஒண்ணுத்த இல்லாததா இல்லாததை இருக்கிற மாதிரி காமிக்கணும். அவ பொண்ணுதான், ஆனா அவ பொண்ணா காமிக்கல, அவளை வெளியுலகத்துக்கு காமிக்கும் போது அவளை இல்லாதது இருக்கிற மாதிரி காமிக்கிற அப்படின்றதும் ஒரு மாயம்தான். அமாவாசை அன்னைக்கு இல்லவே இல்லை, ஆனா இல்லாத அமாவாசை இருக்கிற மாதிரி கொண்டு வந்து வச்சார். ஆனா அவர் அத நிர்தாரணமும் பண்ணிட்டார். ஆக இல்லாத ஒண்ணுத்த இருக்கிற மாதிரி காமிச்சவர் யாருன்னா அவர் தான் மாயன்னா அப்ப அதுவும் கிருஷ்ணன் தான். இல்ல இல்ல, மாயன்னா இருக்கிறத இல்லாம பண்றவன் தான் மாயன், இல்லாதத இருக்கிறதா பண்றவன் மாயன்னு ஒரு ஆர்கியூமெண்ட் எடுத்துட்டாலும் அது கிருஷ்ணன் தான். இருக்கிறத இல்லாம பண்றவன் தான் மாயன் அப்படின்னு எடுத்துட்டாலும் அது கிருஷ்ணன் தான். நம் சுவாமி அழகா கொடுத்தார், பகல் நடுவே இரவழைக்க வல்லார் வந்தார். வல்லார் அவரால்தான் முடியும். ஜெயத்ரதனை கொல்றதுக்காக சக்கரத்துல சூரியனை மறைச்சு இருக்கிற பகல இல்லாம பண்ணினவர். அதனால பகல் நடுவே இரவழைக்க வல்லார் வந்தார், அவன் மாயன். இவ்வளோயே நமக்கே தெரியாம நம்மளுடைய அத்தனை பாபம் நம்ம இவ்வளோ சேர்த்து வச்சிருக்கோம், இத்தனை பாபத்தையும் நீ என் மாமேகம் சரணம் ரஜான்னு நீ வந்து சேரு, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்மளுடைய இருக்கக்கூடிய இத்தனை பாபங்களையும் மாயமா போக்கடிக்கிறவன் யாருன்னா அந்த மாயன் தான். ஆக மாயன்ற பதத்துக்கு நிறைய சொல்லிண்டே போகலாம். ஆதியாகி ஆயனாய மாயமென்ன மாயமே அப்படின்னு திருமழிசையாழ்வார் அழகா சொல்லிட்டார். இது உன்னோட மாயங்களை பத்தி நாங்க என்னத்தன்னு சொல்றது அப்படின்ட்டு அர்த்தம் சொல்லணும்னா இதுக்கு சொல்லிட்டே போகலாம், ஒரு ஒரு நாள் முழுக்கவே சொல்லலாம். ஆளின் நீளிலை ஏழுலகம் உண்டு, அன்று நீ கிடந்தாய் உன் மாயங்கள் மேலை வானவரும் அறியார் அப்படின்ட்டு ஆழ்வார். மேலை வானவரும் அறியார், சொல்லி மாளாது அவளுக்கே கூட சொல்லி முடிக்க முடியாது, வானவர்களுக்கு கூட சொல்லி முடிக்க முடியாது, அவளுக்கு தெரிய கூட தெரியாது. அப்பேற்பட்ட மாயன் அந்த மாயன் என்ன பண்றார் என்ன பண்ணுவார் அப்படிங்கறதெல்லாம் இதுல நமக்கு சொல்றான் ஆண்டாளானவர். மாயனை மண்ணு வடமதுரை, வடமதுரை மைந்தனை, மண்ணு வடமதுரை மைந்தனை. அது என்ன வடமதுரை அப்படின்னா தென் மதுரைன்னு ஒண்ணு இருக்கு, ஆண்டாள் இப்ப அங்கதான் இருக்கா, ஐச்சியரா இருக்கா. அதனால இப்ப ஆனா இவ குறிப்பிட்டு சொல்றது எதுன்னா வடமதுரை மைந்தன், மண்ணு வடமதுரை மைந்தன், ஸ்திரமான வடமதுரை. மண்ணு அப்படின்ற பதம் ஸ்திரமானது, நிலைச்சு நிக்கக்கூடியது. ஏன் வடமதுரைய நிலைச்சு நிக்கக்கூடியதுன்னு சொல்றன்னா புராணங்கள வசத்தியான விஷ்ணு புராணம் சொல்றது, சத்ருக்னோ மதுராண்ணாம் புரிம் எத்த சகாரவை அப்படின்னு. அதாவது சத்ருக்னன் வந்து நிர்மாணிச்ச நகரம் தான் மதுரை. எத்திரவை தேவதேவசிய சாநித்தியம் ஹரிமேத சகா அப்படின்னு அந்த மதுரை என்ன பண்ணும் அப்படின்னா சர்வ பாப ஹரே தஸ்மின் தபஸ்தீர்த்தே சகாரச்ச அப்படி சகார சகா அப்படின்னு அது பாபங்களை எல்லாத்தையும் தொலைச்சிட முடியும் மதுரைக்கு போனாலே. அந்த வடமதுரை அப்பேற்பட்ட புகழ்மிக்க ஸ்திரமான வடமதுரை, அந்த மண்ணு வடமதுரையில இருக்கக்கூடிய மைந்தன். ஏன்னா தென்மதுரையில பெரியாழ்வார் பரதத்துவ நிர்ணயம் ஏற்கனவே பண்ணிருக்கார். அதனால ஒரு தடவை பெருமாள் இங்க வந்து சேவை சாதிச்சிருக்கார், ஒரு தடவை இங்க வந்து சேவை சாதிச்சிருக்கார். ஆனா ஸ்திரமா எப்பவும் இருக்கிறது வடமதுரையில. ஆக வடமதுரை மைந்தனை, இவன் வளர்ந்தது முழுக்க ஆயர்பாடினாலும் பிறந்த ஊர் மதுரை தானே இவனுக்கு, அதனால வடமதுரை மைந்தன். அதுக்கப்புறம் மேல என்ன சொல்றான்னா மைந்தன் அப்படின்னா ஒரு பிள்ளை அப்படின்னும் போது அவனோட கடமை என்ன அப்படின்னா அப்பா அம்மாவை நிம்மதியா வச்சுக்கிறது, கஷ்டத்துல இருந்து காப்பாத்துறது. இது வந்து யார் பண்றாலோ அவன் தான் உண்மையான மைந்தன். அத பிறந்த உடனே பண்ணவர் யாருன்னா கிருஷ்ணன். அதுவும் எங்க பண்ணாருன்னா மதுரையில பண்ணார். பிறந்த உடனே அப்பா அம்மாவோட கை கால் விலங்கெல்லாம் அறுத்தார். அதனால அவர் மண்ணு வடமதுரை மைந்தனை அப்படின்னு அழகா சாய்க்கிறார். தூய பெருநீர் யமுனை துறைவனை, தூய பெருநீர், தூய யமுனை, தூய யமுனை துறைவன். இப்படி இந்த தூய பதத்தை எதோட வேணாலும் சேர்க்க முடியும். யமுனையின் கரையில தான் கிருஷ்ணனுக்கு எல்லா விளையாட்டுகளுமே, ராசக்கிரீடையிலேருந்து ஆரம்பிச்சு எல்லா விளையாட்டும் யமுனையில தான். கார்த்தால் அவர் பல் தேக்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு எல்லா ஜலமும் அந்த யமுனையில தான் கலந்திருக்கு. இந்த யமுனையோட மடுவுல இருந்த அந்த காளிங்கன் மீது நாட்டியமாடி யமுனையோட அந்த நீர் முழுக்க சுத்தம் பண்ணவர் யாருன்னா பெருமாள் தான். அதனால யமுனை துறைவன், யமுனைக்கே அவர் தலைவன் ஆயிட்டார். அதனால அந்த யமுனையானது தூய பெருநீரா ஆயிடுத்து. ஏன்னா அதுல அந்த காளிங்கனோட விஷம் கலந்திருந்தது, அதெல்லாம் கூட பெருமாள் சரி பண்ணிட்டார். தூய பெருநீர் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா பொதுவா அது கங்கைக்கான அடைமொழி மாதிரி தானே இருக்கு. அது ஏன் வந்து யமுனை நதிக்கு சொல்றது அப்படின்னா, பெருமாள் திருவடி சம்பந்தம் இருந்ததுனாலதான் கங்கைக்கு தூய பெருநீர்ன்ற பட்டம் பொருந்தும். அதே திருவடி சம்பந்தம் யமுனைக்கும் உண்டு. ஏன்னா கிருஷ்ணன் பிறந்த உடனே இங்கேந்த வசுதேவரானவர் தூக்கிண்டு போகும்போது அந்த தலையில வச்சிருந்த அந்த கூடைக்கு வெளியில பெருமாளோட திருவடியானது கொஞ்சோண்டு தெரிஞ்சுதான். யமுனைக்கு ரொம்ப ஆசையம், அதனால இவ்வளோ பெரிய அலையா வந்து ஒரே ஒரு நிமிஷம் அந்த திருவடிய தொட்டுட்டு போனாலாகும். அதனால யமுனை நீர் வந்து தூய பெருநீரா ஆயிடுத்து அப்படின்னு சாய்க்கிறான். ராமாயணத்துல கோதாவரி நதியை தாண்டிண்டு ராவணன் வந்து சீதையை தூக்கிண்டு போறான். அப்ப வந்து சீதா பிராட்டி வந்து அந்த கோதாவரி கிட்ட சொல்ற, நீ வந்து கொஞ்சம் ராமன் வந்து கேப்பார், இந்த பக்கம் என் சீதை போனாளான்னு கேட்டான்னா இந்த ராவணன் என்னை தூக்கிண்டு போனான், என் திசைய காமி, நான் இந்த பக்கம் போனேன்னு சொல்லுன்னு கோதாவரி கிட்ட சொல்ற. ஆனா கோதாவரிக்கு இந்த ராவணன் கிட்ட ரொம்ப பயம். எங்கேயோ இருக்கான் ராவணன், எங்கேயோ இருக்கான், இலங்கைன்றது எங்கேயோ இருக்கு, கோதாவரின்றது எங்கேயோ இருக்கு, இருந்தாலும் அந்த ராவணன் கிட்ட அவ்வளவு பயம். சீதை சொன்ன மாதிரியே ராமன் வந்து கேக்குற, கோதாவரியே நீ பாத்தியா இந்த பக்கம் என் சீதை வந்தாளான்னு வாய மூடி நிறுந்துருத்து கோதாவரி. அதனால கோதாவரி வந்து கொஞ்சம் அந்த இடத்துல விட்டு கொடுத்துட்டா, பெருமாளுக்கு ஹெல்ப் பண்ணாம விட்டு கொடுத்துட்டா. ஆனா தோ பக்கத்திலேயே இருக்கான் கம்சன், தோ தூங்கி எழுந்து வந்தா பாத்துருவான். அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல கூட அந்த பெருமாளுக்கான கைங்கரியம் அப்படின்றத விடக்கூடாதுன்னு யமுனையானவள் தன்னை பிளந்துண்டு வழி விட்டாலே அதனால தூய பெருநீர் யமுனை அப்படின்னு. ரெண்டாவது ராமன் வந்து சமுத்திரத்தை தாண்டிண்டு போகணும், லங்கைக்கு போகணும் அப்படின்ன உடனே சமுத்திரராஜன் வந்து என் மேல அணைய கட்டிக்கோங்கோ அப்படின்னு பர்மிஷன் கொடுத்தார். ஆனா யமுனை அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே சொல்லல, தானே பிளந்துண்டு வழி விட்டா. பெருமாள் போகிறதுக்காக பெருமாளோட கைங்கரியத்துல ஈடுபட்டதுனாலே தானே பொழந்துண்டு வழி விட்டாவும், தன்னுடைய நீரை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு ஒரு பாதையை அமைச்சு கொடுத்தா பெருமாள் கைங்கரியத்துல இருந்ததுனால. அதனால தூய பெருநீர் யமுனை துறைவனை. அப்படிப்பட்ட யமுனை துறைவன், அந்த யமுனைக்கே தலைவனானவன், அவன் ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கு அப்படிங்கிற அடுத்தது. ஆயர் குலத்துல பிறந்ததுனால ஆயர் குலத்துக்கு மட்டும் பெருமை இல்ல, பெருமாளுக்கும் பெருமையும். ஏன்னா அப்பதான் அவனோட சௌலபியம் தெரியுது. எப்பேற்பட்ட பெருமாள் இந்த ஆயர் குலத்துல வந்து பிறந்திருக்கான்னு சொல்லும் போதுதான் அவனோட சௌலபியம் தெரியறது. வைகுண்டம் முழுக்க ஜெகஜோதியா பிரகாசமா எப்பவுமே ஒரே வெளிச்சமா தான் இருக்கும். ஆனா இந்த விளக்கு, இந்த அணிவிளக்கான இந்த பெருமாள் அங்க இருந்தாருன்னா இந்த பிரகாசம் அந்த பிரகாசம் எல்லாம் ஒன்னாதானே இருக்கும். ஆனா இந்த இடத்துல நம்மிடையே வந்து இந்த பூலோகத்துல வந்து அவர் அவதரிச்சதுனால அவரோட பிரகாசமானது அந்த விளக்கானது அப்படி ஜோதிஷா இருந்தது. அதனால ஆயர் குலத்தில் தோன்றும் அணிவிளக்கை அப்படின்னு. தோன்றும் அப்படின்னு சொன்னா தோன்றும்னா ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்க மாதிரி இருக்கு. தோன்றிய அப்படின்னு தானே சொல்லிருக்கணும், ஆயர் குலத்தில் தோன்றிய அணிவிளக்கை அப்படின்னு தானே சொல்லிருக்கணும். ஏன் தோன்றும் அணிவிளக்கைன்னு சொன்னா அப்படின்னா, கிருஷ்ணர் வந்து பகவத்கீதையில சொல்லிருக்க, ததாத்மானம் சுஜாமியகம் பரித்ராணாய சாதுனம். ததாத்மானம் சுஜாமியகம்னர், அதாவது நான் திருப்பி திருப்பி வந்து பிறப்பேன். எப்போ எதுக்கு? பரித்ராணாய சாதுனம், சாதுக்களுக்காக நான் வந்து பிறப்பேன் அப்படின்னு சொன்னார். கிருஷ்ண பக்தியில இருக்கிற ஆயர்பாடு ஜனங்கள் அத்தனை பேருமே சாதுக்கள் தான். அப்போ அவ வந்து துவாபர யுகத்துல இருந்தா, தோ இப்ப ஆண்டாள் அனுகாரம் பண்ணும் போது தோ கலியுகத்துல இருக்கா. இத மாதிரி எப்பெப்பெல்லாம் கிருஷ்ண பக்தி வளர்றதோ, எப்பெப்பெல்லாம் கிருஷ்ண பக்தியில இருக்கிற சாதுக்களுக்கு ஒரு துன்பம் வர்றதோ அப்பெல்லாம் நான் வருவேன்னு பெருமாள் சொன்னதுனால தோன்றும் அணிவிளக்கை அப்படின்னா, தோன்றிய அணிவிளக்கைன்னு சொல்லாம தோன்றும் அணிவிளக்கை அப்படின்னு. அப்படி தோன்றின அந்த அணிவிளக்கு என்ன பண்ணிட்டு அப்படின்னா, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, தாயான யசோதை மணிவயிறு வாய்த்தவள் அப்படின்னு அவளுக்கு ஒரு புகழ தேடி கொடுத்த அந்த கிருஷ்ண பரமாத்மா அப்படின்னு. என்னன்னா இந்த நம்ம எல்லாருக்குமே இந்த தாமோதரன் அப்படின்ற பேர் ஏன் வந்ததுன்னு தெரியும், உரல்ல கட்டி போட்டா அப்படின்னு. ஆக்சுவலா அவ கட்டியே போடல, அவளால கட்டவே முடியல. எல்லார் எதிரையும் கிருஷ்ணரை கட்டி போடணும்னு ட்ரை பண்றா, எவ்வளவு பண்ணாலும் ஒரு கயிறு 2 இன்ச் குறைஞ்சுட்டே இருக்கு. அப்ப அவளுக்கு அழுகையே வந்துட்டோம். ஐயோ எல்லாரும் பாக்குறா, நம்மளால இந்த துண்டு குழந்தைய கட்டி கூட போட முடியல பாருன்னு அழுக வந்துருத்தான் அவளுக்கு. அந்த அம்மாவோட கஷ்டம் தாங்காத பெருமாள் தானே கட்டுண்ண பண்ணிண்டர். அதனாலதான் கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் அவன். ஆக இப்படி அவனை கட்டி போட்டதுனால உடனே எல்லாரும் சொன்னாலாம், அடரா இந்த யசோதைய பாரு, யாராலையுமே கட்ட முடியாத அந்த எம்பெருமானையே கட்டி போட்டிருக்காளே, இவை என்ன தவம் செய்தனைன்னு உலகமே புகழறது. ஆக அம்மாவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்து தாம்புகளால தன்னை கட்டிண்டு அவளுக்கு, அதாவது தன்னோட வயத்துல அந்த கயிறை கட்டிண்டு அவளோட வயிற மணி வயிறு அப்படின்னு அவளுக்கு ஒரு பெருமை சேர்க்கிற மாதிரியான ஒரு பேரை வாங்கி கொடுத்திருக்கிற இந்த தாமோதரன். இது நம் சுவாமி ரொம்ப அழகா சாய்ப்ப இவனோட கட்டுப்பட்ட சரித்திரத்தை கேட்டா இந்த சம்சார கட்டுக்கள், நம்மளோட சம்சார கட்டுக்கள்லாம் அவிழறத இவன் எப்பேற்பட்ட மாயன் அப்படின்னு நம் சுவாமி சாய்ப்பர். அந்த கட்டுப்பட்ட சரித்திரத்தை கேட்டாலே நம்மளுடைய சம்சார கட்டுக்கள்லாம் அவிழ்க்கப்படுமோ. ஆக இந்த தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை நாம என்ன பண்ணணும், தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது. 2வது பாட்டிலேயே சொல்லியிருக்கா நம்ம எப்படிலாம் இருக்கணும், என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, இதெல்லாம் சொல்லியிருக்கா. அதனால இந்த இடத்துல தூயோமாய் வந்து நாம் மலர்களை தூவி அவனை தொழ வேண்டும் அப்படின்னு சொல்றான். தூய்மையான மலர்களை கொண்டு அவனை தொழணும் அப்படின்னு சொல்றான். தூமலர் தூவி அப்படின்ற ஆண்டாள் வந்து பொதுவா மாலையா கட்டிதான பெருமாளுக்கு சாத்துவா, தூவு விழா எங்கேயாவது அப்படின்னா இப்ப அவ இடைக்குள்ள பெண்ணா அனுகாரம் பண்ணிட்டு இருக்கிறதுனால அந்த பெண்களுக்கு பூவெல்லாம் கட்டி எல்லாம் தொடுக்க தெரியாதும், அவெல்லாம் அப்படியே தூவுவா, அதனால தூமலர் தூவி தொழுது. அது சரி, தூயோமாய் வந்து அப்படின்னு சொல்றாளே, வந்துன்னு சொன்னா என்ன அர்த்தம், எங்காத்துக்கு வந்து அப்படின்னு நம்ம சொல்லுவோம், உங்காத்துக்கு போய் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளோட இடமா இருந்தாதான் நம்ம வந்துன்னு சொல்லுவோம், இன்னொருத்தரோட இடமா இருந்தா நம்ம போயின்னு தானே சொல்லுவோம். வால்மீகி ராமாயணத்துல கூட சொல்லுவார், விபீஷணன் இலங்கையை விட்டு ராமனிடம் வந்தான் அப்படின்னு. என்ன விஷயம் அது அப்படின்னா, நம்மளோட இடமா இருந்தாதான் நம்ம வந்துன்னு சொல்லுவோம், கரெக்ட். ஆனா கிருஷ்ணன் இருக்கிற இடம் அப்படின்றது நம்மளோட இடம் தான், ஏன்னா கிருஷ்ணனே நம்மளோடவன் அப்படின்னு நம்முடையவன்ற எண்ணத்துல இருக்கிற இவாளுக்கு அந்த கிருஷ்ணனுடைய இடம்ன்றதும் நம்மளோட இடம் தானே. அப்ப கிருஷ்ணனிடம் போயின்னு சொல்லாம நம்ம எல்லாரும் தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது அப்படிங்கிற. அது தொழுது அப்படின்னு இருக்காளே, அது எதுக்கு அப்படின்னா அந்த அஞ்சலி வைபவம். கிருஷ்ணனுக்கு அந்த அஞ்சலிங்கிறது அவ்வளவு பிடிக்கும், அதுவும் இந்த ஆயர்பாடி பெண்களா இருந்தா அஞ்சலின்றது ரொம்பவே பிடிக்கும். வஸ்திராபரணத்தும் போது அந்த அபகரணம் பண்ணிடுறார் வஸ்திரத்தெல்லாம், அப்ப என்ன கேக்குறார் அவர், கைய கூப்பி சொல்லுங்கோன்ற. அதனால கிருஷ்ணன் கிட்ட போனோம்னா கைய கூப்பிட்டு இருக்கணுங்கிறதையும் நமக்கு சொல்லித்தரா, ஏன்னா அது அந்த அஞ்சலி முத்திரைன்றது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது, ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவ்வளவு அழகா அர்த்தம் கொடுக்கிற ஆண்டாளானவர். வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க, இது என்ன வாயினால் பாடி அப்படின்னு எதுக்கு சொல்லணும், பாடி அப்படின்னாலே வாயால தானே பாடுவோம், பின்ன எப்படி பாடுவோம் அப்படின்னா இந்த வாயோட பயனே அவனை பாடுறதுக்கு தான். பெருமாள் நமக்கு வாய் கொடுத்திருக்கிறதே எதுக்கு அப்படின்னா அவன் புகழை பேசவும் அவனை பற்றி பாடவும் மட்டும்தான் நமக்கு சொல்லித்தரார். வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க, நினைப்பிலா வலி நெஞ்சுடை அப்படின்னு பெரியாழ்வார். பெருமாளை பத்தின நினைப்பு இல்லாதவனுக்கு சாதத்துக்கு பதிலா புல்ல வச்சு திணிச்சுடு அப்படின்ட்டு, அவெல்லாம் இந்த பூமிக்கே பாரம். அதனால பெருமாளை நினைக்காத மனசு ஒரு மனசே இல்ல அப்படிங்கறதுனால மனத்தினால் சிந்திக்க, தியானம் பண்ணணும், பெருமாளையே சர்வகாலமும் நினைச்சுண்டு நம்ம தியானம் பண்ணிட்டே இருக்கணும், பெருமாள் ஸ்மரணையாவே இருக்கணும்னு நமக்கு சொல்லித்தரா. அப்படி இருந்தா என்ன ஆகும் அப்படின்னா, போன பிழையும் புகுதருவான் நின்றனவும். நம்ம ஏற்கனவே பண்ண பாபங்கள், போன பிழையும் ஏற்கனவே செய்த பாபங்களும் புகு தருவான், இனிமே பண்ண இருக்கிற பாபங்களும். இனிமே நம்ம பாபம் பண்ணுவோமா, கிருஷ்ணன் கிட்ட வந்ததுக்கு அப்புறமா நம்ம பாபம் பண்ணுவோமா அப்படின்னா, பெருமாளை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம தெரிஞ்சு பாவம் பண்ண மாட்டோம். ஆனா மனசுக்கு தெரியாம சில பாபங்கள் இருக்கலாம், நம்ம அறியாம சில பாபங்கள் நடக்கலாம், அதைத்தான் புகு தருவான் நின்றனவும் அப்படின்ற. புகு தருவான் அப்படின்ற பதத்தினால அதையும் நம்மளோட பாபங்களை வந்து சஞ்சித கர்மா பிராரப்த கர்மான்னு ரெண்டா பிரிப்பா. சஞ்சித பிராரப்தம் அப்படிங்கறதுலாம் என்ன அப்படின்னா, பிரபத்தி பண்றதன் மூலமா சஞ்சித கர்மா முன்னாடி இருக்கக்கூடிய கர்மாக்கள் பண்ண பாபங்கள் எல்லாம் போகும். பிராரப்த கர்மான்றத அனுபவிச்சுதான் தீரணும். அதுவும் பலன் கொடுக்க ஆரம்பிச்சுட்ட கர்மான அனுபவிச்சேதான் தீக்கணும், அதுக்கு வேற வழி கிடையாது. ஆனா அது நம்ம பெருமாள் கிட்ட போனதுக்கு அப்புறம் அதெல்லாம் ஒரு முள்ளில் கீறின மாதிரி நமக்கு பெரிய பெரிய தண்டனையா கொடுக்காம அதெல்லாம் கூட போகும் அப்படிங்கிற இதுதான் சரணாகதி கதியத்துல நம் ராமானுஜர் சாய்ப்ப கிருதான் கிரியமானான் கரிஷ்யமானான் அப்படின்னு சாய்ப்பர். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த போய பிழையும் புகுதருவான் நின்றனமும் இதான் அவரும் அந்த இடத்துல முன்னாடி பண்ண பாபங்கள். கிருதான் முன்னாடி பண்ணது, கிரியமானான் இப்ப பண்றது, கரிஷ்யமானான் இனிமே பண்ண போறது அப்படின்னு. இந்த இனிமே பண்ண போறதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி சொல்றது நியாயமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிற அப்ப அந்த பீரியட்ல இருந்தவன். இந்த மாதிரி நம்ம சொல்ல முடியுமான்னா, அப்ப அவர் இந்த பாசுரத்தை தான் எடுத்து காமிக்கிறார். அவர் இந்த மாதிரி ஆண்டாளே சொல்லியிருக்கா, அதனால புகுதருவான் இனிமே வரப்போற பாபங்கள் கூட பெருமாள் தீர்த்து வைப்பார் அப்படின்ட்டு. அது என்ன, அதாவது ஒரு வியாதின்னு வந்துருட்டுனா அதுக்கு மருந்து சாப்பிட முடியும். இந்த மாதிரி வராத வியாதிக்கு இப்பவே உட்கார்ந்து யாராவது சாப்பிடுவாளா அப்படின்னதுக்கு, ஆண்டாளானவள் நமக்கு அம்மாஸ்தானத்துல இருக்கிறவோ இல்லையா, அதனால ஒரு அம்மான்றவோ முன்னேற்பாடா சில மருந்து கொடுப்பா. இப்ப மழை காலம் வரப்போறதுன்னா குழந்தைக்கு முன்னேற்பாடா சில மருந்து கொடுப்பா. அந்த மாதிரி இந்த வரப்போற பாபத்தை கூட என்ன பண்ணும் அப்படின்னா, தீயினில் தூசாகும் அப்படின்ற, தீயில் பட்ட தூசு போல அழிஞ்சிடும். பண்ண பாபங்கள், பண்ண போற பாபங்கள் மனசரிஞ்சு பண்ணக்கூடாது. நமக்கு தெரியாம ஏதோ ஒண்ணு நிகழ்ந்துருத்துனா கூட அவையெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, தீயினில் பட்ட தூசு போல அழிஞ்சிடும். தீயில இருக்கும் போது புதுசா தூசுன்னு ஒண்ணு வந்து சேரவே சேராது, நெருப்புல தூசு வந்து சேராது. ஆனா ஏற்கனவே இருக்கிற அந்த தூசுக்கள் எல்லாத்தையும் அழிச்சுட்டுனா புதுசா பொதுவுல வந்து சேராது. அப்படியே காத்துல ஒன்னு அடிச்சுன்னு வந்ததுனா கூட அதுவும் தீக்கிரையாகும். ஆனா பெருமாளை போய் தீன்னு சொன்னா அது நியாயமா இருக்குமா? நம்மளோட பாபங்களை தீ மாதிரி அவர் போக்குவார்னு சொன்னோம்னா, பாகவதத்திலேயே அப்படி ஒரு ஸ்லோகம் உண்டு, அதாபி ஏனம்னு ஒரு ஸ்லோகம் உண்டு, பெருமாள்ன்ற நெருப்புல விழுந்த அரக்கர்கள் எல்லாம் மாண்டு போனார்கள்னு ஒரு ஸ்லோகம் உண்டு. ஆக தீயினில் தூசாகும், அந்த ஒரு தீல பட்ட தூசானது எப்படி பொசுங்கி போயிடுமோ அந்த மாதிரி நம்முடைய பாபங்களும் பொசுங்கி போகும். எப்போ தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க இப்படி இருந்தோம்னா தீயினில் தூசாகும், எல்லா பாபங்களும் தூசாகும் செப்பு அப்படிங்கிற இதை எல்லார்கிட்டையும் சொல்லுங்கோ அப்படின்ற. இந்த பாசுரத்தோட முதல் வார்த்தை பார்த்தோம்னா மாயனை, கடைசி வார்த்தை பார்த்தோம்னா செப்பு. அதுதான் அவன் இந்த பாசுரத்தின் மூலமா நமக்கு சொல்லித்தரா. மாயனை செப்பு, மாயனை எப்பவுமே அவனை பத்தியே பேசுங்கோ அப்படின்னு நமக்கு சொல்லித்தரான். இதோட சுவாபதேசம் அப்படின்னு பார்த்தோம்னா, போன பாசுரத்துல ஆச்சாரியனோட பெருமைகளை நமக்கு சொன்னவோ, இந்த இடத்துல ஆச்சாரியன் எப்படி சிஷ்யர்களுக்கு கற்றுத்தருவாரோ, எப்படி இருக்கணும் அப்படிங்கறத சொல்லி தருவாரோ, அதே மாதிரி நமக்கு சொல்லித்தருதான். சொல்லி தர்றதுன்றது மட்டும் இல்ல, செப்பு இதை எல்லார்கிட்டையும் சொல்லுன்னு நமக்கு உத்தரவும் போடுறா. இதுல இந்த அஞ்சாவது பாசுரத்துல பெருமாளோட அந்த அஞ்சாம் நிலையா இருக்கக்கூடிய அர்ச்சை அப்படிங்கிறது தான் வடமதுரை மைந்தன். ஆக அர்ச்சை நம்ம முதல்ல பரம் பார்த்தோம், அப்புறம் வியூகம் பார்த்தோம், அப்புறம் விபவம் பார்த்தோம், அப்புறம் அந்தர்யாமி பார்த்தோம். அர்ச்சையானதையும் இந்த பாசுரத்துல நமக்கு கொடுத்துட்டோம். இதுல அஞ்சு விஷயம் சொல்றான் பெருமாளை பத்தி. பெருமாளை பத்தி நமக்கு புரிய வைக்கிறதுக்காக அஞ்சு விதம் சொல்றான். மாயன், வடமதுரை மைந்தன், யமுனை துறைவன், ஆயர் குலத்து அணிவிளக்கு, தாயை போற்றும் தாமோதரன், அஞ்சு விஷயம் சொல்றான். இந்த அஞ்சு விஷயத்த சொன்னதோட மட்டும் இல்லாம நமக்கான அஞ்சு விஷயத்த சொல்றான். தூயோமாய் வரணும், தூமலர் தூவனும், தொழனும், வாயினால பாடணும், மனசுனால சிந்திக்கணும். ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம், மனசியேகம் வசசியேகம் கர்மன் ஏகம் மகாத்மனாம்னு நம்மள மாத்தின்னு இருக்கா கொஞ்சம் கொஞ்சமா, இப்படி இருங்கோ இருங்கோன்னு. இப்படி அஞ்சாம் பாசுரத்துல அஞ்சு விஷயமா நமக்கு கொடுக்கறா வடமதுரைன்னு சொல்லி அஞ்சாம் நிலையான அர்ச்சையையும் இந்த அஞ்சாவது பாசுரத்தின் மூலமா நமக்கு காட்டுறா. ஆக இந்த பாசுரத்தின் மூலமா நம்மை ஒரு அடுத்த நிலைக்கு உயர்த்தற ஆண்டாள் நாச்சியார். ஆக இத்துடன் இந்த பாசுரத்தை தலை கட்டுகிறோமடியேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.